वेदान्तलक्ष्मण मुनीन्द्रकृपात्तबोधम् तत्पादयुग्मसरसीर्वभृङ्गराजम् द्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमम् तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संशये ऋषिकेन्द्रम् रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् वन्दे तम् यमिनाम् धुरन्धरमहम् मानान्धकारद्रुहापन्थानम् परिपन्थिनाम् निजदृशारुन्धानमिन्दानया दत्तम् येन दयासुधाम्बुनिधिना पीत्वा विशुद्धम् पयः कालेन करिशैलकृष्णजलदः काङ्क्षाधिगम् वर्षति दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतम् शरन्तीम् सरस्वतीम् संश्रितकामधेनुम् नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यम् स्वम् श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती स्वोच्चिष्टायाम् स्रजि निगळितम् या बलात्कृत्य भुङ्क्ते गोधा तस्यै नमैदमिदम् भूय एवास्तु भूयः. परम पावनमान இந்த மார்கழி மாதத்தில் நாம் பிரதிதினமும் ஆண்டாள் அருளி செய்ததான திருப்பாவியில ஒவ்வொரு பாசுரத்திலும் இருக்கிற திருநாமங்களை அனுபவிச்சுட்டு வரோம். அந்த கிரமத்தில் இன்னைக்கு 28வது பாசுரம். கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்தொன்போ மறிவொன்றுமில்லாத வாய்க்குலத்து முந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கு இங்குடிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னைச் சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவாணி தாராய் பறையேலோரெம்பாவாய். இறைவாணி தாராய் பறை, பறைன்ற சப்தத்துக்கு அபேட்சிதங்கள்னு அர்த்தம். ஆண்டாள் இந்த திருப்பாவைன்றதான பிரபந்தத்தை நான் விரதம் பாவை நோன்பு அனுஷ்டிக்கச்சே அருளி செய்தனான பிரபந்தம். இந்த பாவை நோன்பு எதுக்காக ஆரம்பிச்சாள் அப்படின்னா எம்பெருமானை அடைய வேணும், பகவத் சம்ஸ்லேஷம் கிடைக்கப்பெற வேணும்ன்றதான அவாவோட இந்த விரதத்தை ஆரம்பிச்சாள். அந்த பகவத் சம்ஸ்லேஷத்துல இந்த பாசுரத்துல பிரார்த்தனை பண்றா, இறைவா நீ தாராய் பறை, எம்பெருமானே உன்னுடைய சம்ஸ்லேஷத்தை நீதான் எனக்கு தர வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா. அதை எப்படி பிரார்த்திக்கிறா? கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து. பா, நாங்கள்லாம் அத்தியந்த அகிஞ்சனாள், எங்களுக்கு ஞானமும் கிடையாது சக்தியும் கிடையாது. நாங்கள் அகிஞ்சனாக இருக்கிறதுனால என்னை நீதான் உன்னுடைய திருவடிகளில் சேர்த்துக்க வேணும். உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாம் உடையோம் குறையொன்றுமில்லாத கோவிந்தா. பா கோவிந்தா, ஏதோ ஒரு சுக்ருத விசேஷத்தினால, பல ஜென்மங்களில் பண்ண சுக்ருத விசேஷத்தினால இந்த ஜென்மத்தில் வைஷ்ணவால உனக்கு தாசபூத்தால அவதரிச்சிருக்கோம். இந்த பிறப்பிலையாவது நீ எங்களை திருவடி சேர்த்துக்க வேணும். உந்தன்னோடுறவே நமக்கிங்கொழிக்க ஒழியாது. எனக்கும் உனக்கும் இருக்கிறதான சம்பந்தம் அவருத சித்த சம்பந்தம். நீ இல்லாமல் நான் இல்லவே இல்லை. என்னை காப்பாற்றுற பொறுப்பும் உன்னுடையதுதான். நமக்கு இருக்கிற சம்பந்தம் அப்பேற்பட்டது. அறியாத பிள்ளைகளோ அன்பினாலும் தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே. நாங்கள் ஏதோ ஒரு காலத்தில் உன்னை ஏதாவது பேர் சொல்லி அழைச்சிருப்போம். அடே கிருஷ்ணா, வாடா கிருஷ்ணான் அப்படின்லாம் உன்னை கூட்டிருப்போம். அந்த அபச்சாரங்கள்லாம் மனசில் வச்சுக்காம சீரியருளாதே, அந்த அபச்சாரங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்காம இறைவா நீ தாராய் பறை, நாங்கள் கேட்டதான விரும்புகிறதான பகவத் சம்சேஷத்தை நீதான் எனக்கு தந்திரள வேணும்னு பிரார்த்திக்கிறா இந்த பாசுரத்தில். இந்த பாசுரத்தில் ரெண்டு திருநாமங்கள், ஒன்று கோவிந்தா குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு ஒன்று, அப்புறம் இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு ரெண்டாவது திருநாமம். இதுல கோவிந்தான்ற திருநாமம் ஏற்கனவே போன பாசுரத்தில் அனுபவிச்சிட்டோம். கூடாத வெல்லும் சீர் கோவிந்தா, அடுத்த பாசுரத்தில் திருப்பி வரப்போறது. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தான் வரப்போறது. அதனால் இந்த பாசுரத்தில் நாம் இப்போ இறைவான்ற திருநாமத்தை மட்டும் சற்று அனுபவிப்போம். இறைவா நீ தாராய் பறை, இறைவான்ற சப்தத்துக்கு சர்வஸ்வாமின்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் சுவாமி, எல்லா வஸ்துக்களுக்கும் யஜமானன், சர்வசேஷின்னு அர்த்தம். ஆண்டாள் என்ன சொல்றா, பா நாங்கள்லாம் இருக்கோமே, நாங்கள்லாம் உன்னுடைய சொத்து, எங்களுக்கெல்லாம் நீ தான் எஜமானன். இந்த சொத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. இந்த எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு எங்களுக்கு சக்தியும் கிடையாது, ஞானமும் கிடையாது. அதனால இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதனாலதான் உனக்கு சர்வஸ்வாமின்னு திருநாமம். இறைவா நீ தாராய், இறைவா சர்வஸ்வாமி, நீ எங்களை எல்லாத்துக்கும் எஜமானன்றதுனால நீதான் எங்களை காப்பாத்தணும். இந்த விஷயத்தை தான் பட்டர் தனியன்லேயே சாய்க்கிறார். நீலாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி அத்தியாபயந்தி அப்படின்னார். அத்தியாபயந்தின்னா சொல்லிக் கொடுக்கறான்னு அர்த்தம். பெருமாளுக்கு சொல்லிக் கொடுக்கறானாம். என்ன சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம், பெருமாள் என்ன பண்ணியிருந்தார், சுப்தம் தூங்கிட்டு இருந்தார். அந்த தூங்கிட்டு இருந்த பெருமாளை எழுப்புறாளாம். என்னன்னு சொல்லி எழுப்புறா, ஆ கிருஷ்ணா நீ தூங்கிட்டு இருக்கியே, நீ பாட்டுக இவாளெல்லாம் உன்னுடைய சொத்துக்கள் தான், இவாளெல்லாம் கவனிக்காம நீ தூங்கிட்டு இருக்கியே, இவாளெல்லாம் ஸ்வீகரிச்சுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்து எழுப்புறாளாம். சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி. அதுவும் எப்படி, ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி, நூத்துக்கணக்கான உபனிஷத் வாக்கியங்களில் இருக்கிற அர்த்தங்களெல்லாம் சொல்லி ஞாபகப்படுத்தி இவாள்லாம் உன்னுடைய சொத்து, இவா எல்லாரையும் நீதான் காப்பாற்ற வேணும்னு பெருமாளை ஆண்டாள் எழுப்பறா இந்த திருப்பாவையில். அந்த அர்த்தத்தை தான் இங்க இறைவா நீ தாராயின்ற பறையில் என்ற இடத்துல ஆண்டாள் சாதிக்கிறார். இறைவா நீ தாராய், சர்வஸ்வாமியே, இந்த சொத்துக்கள் எல்லாத்துக்கும் நீதான் ஒரே எஜமானன், இவா எல்லாரையும் நீதான் காப்பாத்தணும் அப்படின்றா. இதை புரிய வைக்கிறதுக்கு ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவன் அழகா ஒரு கதை சொல்லுவார். ஒரு பொண்ணு இருந்தா, அவ நல்ல ஜமீன்தார், பணக்கார ஜமீன்தார் ஆத்து பொண்ணு. அவ அப்பாவுக்கு நூத்துக்கணக்கா ஏக்கர்ல நிலங்கள்லாம் இருந்தது. சின்ன வயசுல இருந்தே அவளை எப்போ அவர் நிலத்தை பார்வையிட போச்சாவும் இவளை கூட்டின் போயிடுவார். அப்பா இந்த பொண்ணு எப்போ நிலத்தை பார்வையிட போச்சாவும் கூட்டின் போயிடுவார். இந்த கிருஷி விவசாயத்தை பத்தி நன்னா சொல்லி கொடுத்தார். இப்போ என்ன பண்ணா, எப்படி எந்தெந்த பூமியில எந்தெந்த பயிர் வரும், எந்தெந்த காலங்களில் எந்தெந்த பயிர் வைக்கணும் அப்படின்றதான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து, அப்புறம் இந்த நிலம்லாம் வாங்கறது விற்கிறது இந்த சட்ட திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் சட்ட நுணுக்கங்கள்லாம் நிறையா இருக்கு, அந்த சட்ட நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தார். ஆச்சு அந்த பொண்ணு கல்யாண வயசு வந்தது. ஒரு உச்சிதமான இடத்த பார்த்து இந்த அப்பா என்ன பண்ணார், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஆனால் அவ அந்த பொண்ணோட புக்கத்தில் அவ அப்பா எவ்வளோ நிலம் வச்சிருந்தாரோ அந்த மாதிரி ரெண்டு மடங்கு நிலம் இருந்தது. அவ அப்பா வச்சிருந்தது போல ரெண்டு மடங்கு நிலம் இருந்தது. பார்த்து அறுவடை காலங்கள்லாம் வந்தது. அறுவடை காலம் வரைச்சே இவாத்துக்கு 10,000 மூட்டை நெல் வந்தது. வேற அந்த பொண்ணோட புக்காத்துக்கு 10,000 மூட்டை நெல் வந்தது. 10,000 மூட்டை நெல் வந்ததுன்னா பார்த்தா இவளுக்கு சந்தேகம் வந்துடுத்து. நம்ம அப்பா இவ நம்ம ஆத்துக்கார வச்சுருக்கிற நிலங்களில் பாதி நிலம் தானே வச்சிருந்தார். அப்படி இருக்கச்சே நம்மாத்துக்கே 12,000 மூட்டை நெல் வருமே, இது இங்க என்ன இந்த இடத்துல 10,000 மூட்டை நெல் தான் வருது, ஏதோ கணக்கு சரியில்லையே அப்படின்னு ஆத்துக்கார போய் கேட்டா. அவர் என்ன சொன்னார், அந்த ஆத்துக்கார், எனக்கு தெரியாது, என் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் வந்துட்டுருக்கு, முடிஞ்ச வருஷம் 10,000 மூட்டை நெல் தான் வரும் சராசரியா, அதனால இந்த வருஷம் ஒன்றும் குறைவில்லை அப்படின்னு சொன்னாராம். இவளுக்கு ரொம்ப சந்தேகம் அதிகமாயிடுத்து. இல்லை இது ஏதோ கணக்கு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெல் குத்தகக்காரா எல்லாரையும் வர வச்சா. வர வச்சு யார் யார் எவ்வளோ நிலம் குத்தகையை வச்சுட்டுருக்கீங்கோ, யார் யார் எவ்வளோ நெல் தந்திருக்கீங்கோன்னு கணக்கெல்லாம் எடுத்தா. கணக்கு எடுத்துட்டு பார்த்தா அதில் நிறைய குளறுபடிகள் அவளுக்கு தெரிஞ்செடுத்து. என்ன, சில குத்தகக்காரெல்லாம் பாதி நெல் தர வேண்டிய நெல்லில் பாதி தான் தரான், இன்னும் சில குத்தகக்காரங்கள் நிலத்தையே அவன் பேரில் மாற்றின்ட்டான், இவாளுடைய இவாளுக்கு சொந்தமாக இருக்க நிலத்தெல்லாம் அவள் பேரில் மாற்றின்ட்டான், ஏமாற்றி மாற்றின்ட்டான். இதெல்லாம் கண்டுபிடிச்ச அவள் என்ன பண்ணா, இவளுக்கு தான் சட்ட நுணுக்கங்கள்லாம் தெரியுமே, அதனால் இவன் என்ன பண்ணா, முதல்ல நிலத்தெல்லாம் இவ பேரில் மாத்திண்டு அப்புறம் ஒழுங்காக ஒழுங்கா இருக்கிற குத்தகைக்காரால மட்டும் வேலைக்கு வச்சுட்டு மற்றவெல்லாம் வேண்டாம், நான் குத்தகை லீஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஒழுங்கா பண்ற பயிர் பண்றவளுக்கு மட்டும் இந்த குத்தகையை கொடுத்து இவன் நிலங்கள் எல்லாத்தையும், அதாவது அந்த மாப்பிள்ளையோட எல்லா சொத்தையும் அவர் பேர்ல மாத்தி வச்சுட்டா. ஏற்கனவே அவர் பேர்ல இருந்தது, ஆனா இது ஏமாத்தி மாத்தி நிலங்கள் எல்லாமும் அவர் பேர்ல மாத்தி வச்சுண்டு, இது எல்லாமே பாருங்க இது எல்லாமே உங்களுடைய சொத்து தான் அப்படின்னு காண்பிச்சு கொடுத்தா. அனுப்பிச்சு கொடுத்தப்ப அடுத்த வருஷம் விவசாயம் நடந்தது. அடுத்த வருஷம் அறுவடை அப்போ 25,000 மூட்டை நிலம் வந்தது. இப்போ அவளோட கணக்கு சரியா போச்சு. அவள் அப்பாவுக்கு 12,000 மூட்டை நெல், இப்போ இங்க வந்தப்புறம் அவள் அப்பா வச்சிருந்த நிலம் மாதிரி 2 மடங்கு இருக்கிறதுனால இங்க 25,000 மூட்டை கணக்கு சரியா போச்சு. அந்த மாதிரி ஆண்டாள் பெருமாளுக்கு இந்த சொத்து, இந்த சொத்துலாம் இருக்கே இதெல்லாம் உன்னுடையது தான், இந்த சொத்தெல்லாம் யாரோ அனுபவிச்சுட்டு இருக்கா, அந்த சொத்து எல்லாம் அவாழ்து கிடையாது உன்னுடையது தான்னு ஞாபகப்படுத்துறதுக்காக இறைவா நீ தாராய் சர்வஸ்வாமி அப்படின்னு, இந்த சொத்துக்கள் எல்லாத்துக்கும் நீ தான் எஜமானன், இந்த சொத்துக்களை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு பெருமாளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக கூறினாள் இறைவா நீ தாராய் பறை. இது முதல் அர்த்தம். அப்புறம் இரண்டாவது அர்த்தம் இறைவா நீ தாராய் பா பெருமாளே உனக்கு சர்வசேஷின்னு பேரு, நாங்கள்னா உனக்கு சேகபூத்தாள், எங்களை ரட்சிக்கலைனா நீ எங்களை ரட்சிக்கலைனா எங்களுக்கு ஸ்வரூப நாசமாயிடும், எங்களுக்கு எங்களுக்கு ஸ்வரூப நாசம் ஏற்பட்டுருது அப்படின்னா உனக்கு சர்வசேஷின்ற பேர் வராது, ஏன்னா நாங்கள்லாம் சேஷபூத்தாள் எங்களுக்கெல்லாம் எஜமான நீ, அதனால உனக்கு சேஷின்னு பேர், நாங்கள் யாருமே இல்லைன்னு வச்சுப்போம், ஏன்னா எங்கள் ஸ்வரூபம்லாம் நசிஞ்சிருத்து நாங்கள் யாருமே இல்லை அப்படின்னா அப்போ உனக்கு எப்படி சர்வசேஷின்ற பேர் தகும், ஒட்டாமல் போயிடுமே. திருமுகி ஆழ்வார் சாதிக்கச்சே நன்றாக நான் உன்னையன்றீலேன் கண்டாய் நான் அடனே நீ என்னையன்றீலை. பெருமாளே உனக்கு நாராயணன் திருநாமம், நாராயணன்னா நாராயணாம் அயனம் இல்லைனா நாராக அயனம் எஸ்யான்னு ரெண்டு அர்த்தங்கள் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இந்த மொத்த ஜகத்துக்கும் நீதான் உபாயம் அப்படின்னு ஒரு அர்த்தம், இந்த மொத்த ஜகத்தும் உனக்கு இருப்பிடமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம், நாராயணன்ற சப்தத்துக்கு இதான் அர்த்தம். அதுக்கு ஆழ்வார் என்ன சொல்றார், நன்றாக நான் உன்னையன்றி இளையன் கண்டாய், நீ இல்லாம நான் இருக்க முடியாதுன்னு எனக்கு நன்னா தெரியும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, ஆனா நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நான் இல்லாம நீயும் கிடையாது, நாராயணனே நீ என்னையன்றி இலை, நாங்கள்லாம் இல்லாம நீயும் கிடையாது, ஏன்னா உனக்கு பேரே நாராயணன்னு பேரு, எங்களுக்கெல்லாம் உபாயமா இருக்க, எங்களை எல்லாம் உனக்கு இருப்பிடமா வச்சுட்டு இருக்க அப்படின்றதுனால எங்களுக்கு நாசமாயி நாங்கள் நாசமாயிட்டோம் அப்படின்னால் உனக்கு நாராயணன்ற பேரே சார்த்தமாகாது, நாராயணன்ற பேரே வராது, அதனால பார்த்துக்கோ எங்களை நீதான் காப்பாற்றணும்னு ஆழ்வார் அங்க அழைக்கிறார். அதே கிரமத்தில் ஆண்டாள் இங்க அதை ஞாபகப்படுத்துறா, இறைவா நீ தாராய் பறை, இறைவா நீ சர்வசேஷி, நாங்கள்லாம் உனக்கு சேஷபூத்தாள், அதனால எங்களை காப்பாற்றுற பொறுப்பு உன்னுடையதுதான், ஏன் நீங்க சேஷபூத்தாள் நீ உன்னுடைய சேஷபூத்தாள்னா நீ காப்பாத்திக்கலனா உன்னுடைய சேஷபூத்தாள்லாம் இல்லாம போயிடுவா, அவளுக்கு ஸ்வரூப நாசமே ஏற்பட்டுரும், அப்ப என்ன உனக்கு சர்வசேஷின்ற பேரே ஒட்டாது, அதனால நீ சர்வசேஷியா இருக்கணும், இறைவா நீ சர்வசேஷின்னு நீ சர்வசேஷின்றது உண்மையானா எங்களை காப்பாத்தணும், அதனால நீ தாராய் பறை, நாங்கள் அபேட்சித்ததான பகவத் சம்சேஷத்தை நீதான் எங்களுக்கு தந்திரல வேணும் அப்படின்றா. இது ரெண்டாவது அர்த்தம். மூணாவது அர்த்தம் உடைமையை இழக்கை உடையவன் இழவன்றோ அப்படின்னு வியாக்கியானத்துல, உடைமையை இழக்கை நான் உடைமைனா சொத்து, சொத்து இழக்கிறது எஜமானனுக்கு தான் நஷ்டம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு சுவாமி இருக்கார், அந்த சுவாமிக்கு ஒரு வைர மோதிரம் ஒரு ரத்ன மோதிரம் காதல ரெண்டு கடுக்கன் நல்ல பலபலன்னு கடுக்கன் இதெல்லாம் இருக்கு. எப்பயுமே இந்த சுவாமி இந்த ஆபரணங்கள் எல்லாம் சாத்திட்டு தான் எழுதிருப்பார். இந்த சுவாமி என்ன பண்ணார், ஒரு நாள் குளத்துக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போனார், குளிக்க போச்சு இதெல்லாம் கயிட்டு வச்சுட்டு குளத்தில் இறங்கி எண்ணெய் எல்லாம் தேய்ச்சிண்டு நன்னா சீக்காயெல்லாம் போட்டுண்டு தேய்ச்சிண்டு வெளில வந்தார். பார்த்தா இந்த கடுக்கனையும் மோதிரத்தையும் காணும், கடுக்கனையும் மோதிரத்தையும் காணோம்னா இப்போ யாருக்கு நஷ்டம், அந்த எஜமான் இந்த சுவாமிக்கு நஷ்டமா இல்லை இந்த கடுக்கனுக்கும் மோதிரத்துக்கும் நஷ்டமா, கடுக்கனுக்கும் மோதிரத்துக்கும் ஒன்றும் நஷ்டம் கிடையாது, ஏன்னா அது இவர் இல்லைன்னா வேற ஒருத்தன் பிரயோஜனப்படுத்த போகிறான், அவனை இல்லைன்னா இன்னொருத்தன் பிரயோஜனப்படுத்த போகிறான், அதனால் அவனுக்கு அவனை எப்படி இருந்தாலும் யாராவது பிரயோஜனப்படுத்தின்னு தான் இருப்பா, அந்த மோதிரத்தையும் அந்த கடுக்கனையும் யாராவது பிரயோஜனப்படுத்தின்னு தான் இருப்பா, ஆனால் இந்த சுவாமிக்கு தான் நஷ்டம், திருப்பி இந்த கடுக்கனும் மோதிரமும் கிடைக்காது, ஆக என்ன தேர்றது, சொத்து இழந்துருது, சொத்து இழந்துட்டோம், சொத்து பறிபோயிடுது அப்படின்னா சொத்தை இழந்தவனுக்கு தான் நஷ்டம் ஜாஸ்தி, சொத்துக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. அந்த மாதிரிப்பா இறைவா சர்வசுவாமி, நாங்கள்லாம் உன்னுடைய சொத்து, எங்களை இழந்துட்டேனா, எங்களை ரட்சிக்காமல் இழந்துட்டேனா, எங்களுக்கு நஷ்டம் இருக்கட்டும், ஆனால் எங்களை விட உனக்கு தான் நஷ்டம் அதிகம். உடைமையை இழக்கை உடையவன் இழவன்றோ, நீ தான் உடையவன், நான் நீ தான் சர்வசுவாமி, எங்களை இழந்துட்டேனா எங்களை விட உனக்கு தான் நஷ்டம் அதிகம், அதனால நீ உன்னுடைய சம்சேஷத்தை நீயே எங்களுக்கு தர வேணும், இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு பிரார்த்திக்கிறார். மூணு அர்த்தம். அடுத்த அர்த்தம், சீரியருளாதே இறைவா, சீரியருளாதே, நாங்கள்லாம் அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னு சுவாமி தேசிகன் சாதிச்ச ரீதியில் வந்த கோஷ்டி, எங்களுக்கெல்லாம் நாங்கள் எவ்வளோ அபச்சாரங்கள் பண்ணோம்னு கணக்கெடுக்கிறதே கஷ்டம். அந்த அபச்சாரங்களுக்கெல்லாம் நீ தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சானா எங்களுக்கு தாங்கவே தாங்காது. ஏன் ஏன் தாங்காதுன்னா, நாங்களோ அத்தியந்த அகிஞ்சனாள், எங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது, எந்த ஞானமும் கிடையாது, ரொம்ப அதமாதமாள், ரொம்ப அடித்தட்டில் இருக்கும். நீயோ சர்வஸ்வாமி, நான் சர்வஸ்மாத் பரன், எல்லாத்தையும் காட்டிலும் உசந்தவன், எங்கள் எல்லாரை காட்டிலும் நீ ரொம்ப உசந்தவன், ரொம்ப உசந்தவன், ரொம்ப கீழே இருக்கிறவன் தண்டிச்சா அந்த கீழே இருக்கிறவன் எப்படி தாங்குவான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் இருக்கத்துலேயே கீழ் பொசிஷனில் ஒரு கிளர்க்கு, அந்த கிளர்க்குக்கு மேலே ஒரு சூப்பர்வைசர்னு ஒருத்தர் இருப்பார், அந்த சூப்பர்வைசருக்கு மேலே மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், மேனேஜருக்கு மேலே சீனியர் மேனேஜர், அப்புறம் சீனியர் மேனேஜருக்கு மேலே டைரக்டர், டைரக்டருக்கு மேலே வைஸ் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் மேலே சிஇஓ, சிஇஓக்கு மேலே சேர்மன். இது சாதாரணமாக எல்லா கம்பெனிலையும் இருக்கிற ஹைராக்கி. இதில் இருக்கிறதுலையே கீழே இருக்கானே அந்த கிளர்க்கு, அந்த கிளர்க்கு ஏதோ தப்பு தான் பண்ணிட்டான், ஏதோ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் தப்பு பண்ணிட்டான், கம்பெனிக்கு பல கோடி ரூபா நஷ்டம் ஆயிடுது. அப்போது இந்த இமிடியட் மேனேஜர் இருக்காரு, இந்த கிளர்க்குக்கு இமிடியட்டாக ஒருத்தனுக்கானே, அவன் என்ன பண்ணுவான், இப்போ நீ இந்த மாதிரிலாம் வேலை பண்ணுறதுலாம் சரியாக கிடையாது, அதனால் உனக்கு லாஸ் ஆஃப் பே போட போகிறோம், உனக்கு இனிமேட்டு வர வருஷத்தில் ஒவ்வொரு மாதமும் மூணு மூணு நாள் லாஸ் ஆஃப் பே அப்படின்வான். அதுக்கு மேலே அந்த சீனியர் மேனேஜர் இருக்காரு, அவர் என்ன பண்ணுவார், இப்போ நீ லாஸ் ஆஃப் பேலாம் கொடுத்தாலாம் அவன் தப்பை தெரிஞ்சுக்க மாட்டான், திருந்த மாட்டான், அதனால் நீ அவனை சஸ்பெண்ட் பண்ணு, ரெண்டு மாதத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணு, அவன் வேலைக்கு ரெண்டு மாதம் வர வேண்டாம் அப்படின்னுடுவார். அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்காரு, வைஸ் பிரசிடென்ட்டு டைரக்டர், இவாள் என்ன பண்ணுவா, பா தப்பு பண்ணுறான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணாம்ப்பா, தப்பு பண்ணுறவன வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி விட்டுடு, அவன் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேண்டாம் அப்படின்னுடுவா. அதுக்கப்புறம் இந்த தகவல் முதலாளிக்கு போச்சுன்னு வச்சுப்போம், முதலாளி என்ன பண்ணுவார், இவன் வேண்டவே வேண்டாம், இவன் வேலைக்கே வேண்டாம்ப்பா, இவன் நம்ம உத்தியோகத்துக்கே வேண்டாம்னு மொத்தமாக வேலையை விட்டே காலி பண்ணிடுவார். இப்போது இவன் கீழே இருக்கானே, இந்த கீழே இருக்கிறவனுக்கு இந்த வேலையை விட்டால் வேறு வேலை கிடையாது, வேறு வேலை தெரியாது, உடனே வேறு வேலையை தேடிக்கிற அளவுக்கு இவனுக்கு சாமர்த்தியமும் கிடையாது. அப்படி இருக்கச்சே வேலை கிடையின்மாரி நீ வேலை கிடையாது அப்படின்னா என்ன, அவனுக்கு அதுக்கப்புறம் வாழ்வாதாரமும் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி நீ சர்வஸ்மாத் பரன், நீ எங்களை தண்டிச்சினா எங்களுக்கு தாங்காது, எங்களுக்கு தாங்கறதுக்கான சக்தி கிடையாது, அதனால் சீரியலுளாதே இறைவா, அதுக்காக இறைவா சர்வஸ்மாத் சர்வஸ்மாத் பரனே அப்படின்னார். இறைவா நீ தாராய் பறை, நீ எங்களை தண்டிச்ச அப்படின்னா, நீ எல்லாத்தையும் காட்டிலும் உசந்தவன், நீ எங்களை தண்டிச்ச அப்படின்னா எங்களுக்கு அதை தாங்குற சக்தி கிடையாது, அதனால என்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் உன்னுடையது தான், ஆனால் நீ தான் எங்களை காப்பாற்றணும், இறைவா நீ தாராய் பறை, நீதான் எங்களை ரட்சிச்சுட்டு உன்னுடைய திருவடிகளில் நீதான் எங்களை சேர்த்துக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சுன்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தை முடிக்கிறார். இந்த பாசுரத்தில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், இதாடி என்னுடைய திருத்த கப்பனார் காலக்ஷேபத்தை சாதிச்சதான விஷயம். இப்போது சாதாரணமாக நாம் எம்பெருமான் சன்னதிகள்லாம் போச்சே, நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பாசுரங்களையோ ஸ்தோத்திர பாடங்களையோ அனுசந்திருக்கிற வழக்கம். இப்போ வேணுகோபாலன் தான் சேவிக்க போகிறோம், கிருஷ்ணன் சன்னதிக்கு போகிறோம் அப்படின்னா கோபால விம்சதி, ஹயக்ரீவனை சேவிக்க போகிறோம்னா ஹயக்ரீவ ஸ்தோத்திரம், இல்லை அங்கங்கே திவ்ய தேசங்களில் எம்பெருமானை சேவிக்க போனோம்னா அந்த திவ்ய தேசத்தோடைய மங்களாசாசன பாசுரங்கள், ஆழ்வார் பிரபந்தத்தில் அந்தந்த திவ்ய தேசத்துக்கு இந்த பாசுரங்கள்லாம் சாதிச்சா இருக்கிற இல்லையா, அந்த பாசுரத்தெல்லாம் அனுசந்தானம் பண்ணுவோம். இப்போ ஒருத்தர் சாதாரணமாக வந்து அடியனுக்கு இவ்வளோ விஷயங்கள்லாம் தெரியாது, எப்போ பெருமாளை சேவிக்க போனாலும் நான் சொல்கிறதுக்கு ஒரு பாசுரம்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்க இந்த பாசுரத்தை சொல்ல சொல்லி சொல்லணும். ஏன் என்ன இந்த பாசுரத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த பாசுரம் திருப்பாவையில் முக்கியமான பாசுரம்ன்றத தவிர நாலாயிரத்திலுமே முக்கியமான பாசுரங்கள்ல இந்த பாசுரம் ரொம்ப ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான பாசுரம். ஏன் அப்படின்னா, இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அங்கங்களோட முக்கியமான அங்கங்கள், சரணாகதிக்கு முக்கியமான அங்கங்களோடு சேர்த்து இந்த சரணாகதி தத்துவத்தை சொல்லிக் கொடுக்குறார். சரணாகதி தத்துவம் நிறையா பாசுரங்களில் இருக்கு, ஆழ்வார் அங்கங்கே சரணாகதியை காமிச்சு கொடுக்குறார். ஆனால் சரணாகதிக்கு ரொம்ப தேவையான முக்கியமான மூணு அங்கங்களையும் சொல்லி சரணாகதியும் இந்த பாசுரத்தில் சூச்சிப்பிக்கிறார். என்ன அப்படின்னா, சரணாகதிக்கு மொத்தம் அஞ்சு அங்கங்கள், ஆணுகோல்ய சங்கல்பம், பிராத்திகோல்ய வர்ஜனம், ஆகிஞ்சன்யம், கோப்திருத்வ வரணம், மகாவிஸ்வாசம்னு அஞ்சு அங்கம். இதுக்கு அங்கி என்ன, பிரதானமான அங்கி என்ன, ஆத்ம ரக்ஷாபர சமர்ப்பணம். இந்த ஆத்மாவை காப்பாற்றுறது உன்னுடைய பொறுப்புன்னு அந்த பாரத்தை ஒப்படைக்கிறோமே அது அங்கி. இந்த பாசுரத்தில் இந்த அங்கியையும் சொல்லி, இந்த ஆத்ம ரக்ஷாபர சமர்ப்பணத்தையும் சொல்லி முக்கியமான மூணு அங்கங்களையும் சொல்கிறார். என்ன முக்கியமான மூணு அங்கங்கள் அப்படின்னா, ஆகிஞ்சன்யம். ஆகிஞ்சன்யம்னா எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு எங்களுக்கு சக்தி கிடையாது, எங்களுக்கு ஞானம் கிடையாதுன்ற அந்த சுவாவம் இருக்கு, அதை ஆகிஞ்சன்யம்னு பேர். அதை என்ன சொல்றா, அறிவொன்றம் இல்லாத ஆய்குலத்துன்ற இடத்துல ஆகிஞ்சன்யத்தை சொல்றா. அப்புறம் மகாவிஸ்வாசம், நீதான் எங்களை காப்பாற்றணும், எங்களுக்கு வேறு போக்கிடம் கிடையாது அப்படின்ற நம்பிக்கை இருக்கே அதுக்கு மகாவிஸ்வாசம்னு பேர். அதை என்ன எங்க சொல்றா, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்ற இடத்துல சூச்சனம் பண்றா. அதுக்கப்புறம் கோப்திருத்வ வரணம். கோப்திருத்வ வரணம்னா நம்ம பெருமாளத்தில் எதுக்கு போய் பெருமாளை சரணை அடைகிறோமோ அந்த விஷயத்தை விஞ்ஞாபிக்கணும். நான் ஏன் உன்னை சரண் அடையிறேன் அப்படின்ற விஷயத்தை விஞ்ஞாபிக்கணும், அதுக்கு கோப்திருத்வ வரணும்னு பேர். அதை ஆண்டாள் நீ தாராய் பறை, நீதான் என்னுடைய அபேட்சிதங்களை பூர்த்தி பண்ணணும்னு பிரார்த்திக்கிறார். இந்த பிரார்த்தனா ரூபமான கோப்திருத்வ வரணமும் இந்த பாசுரத்தில் இருக்கு. இதுக்கெல்லாம் மேல ஆத்ம ரக்ஷாபர சமர்ப்பணம், அதை இறைவா நீ தாராய் பறை, இறைவான்ற சப்தத்தினால ஆத்ம ரக்ஷாபர சமர்ப்பணத்தை பண்றா. எப்படி அப்படின்னா, வா நீ சர்வஸ்வாமி, எங்களை காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு உன்னுடையது, எங்களை காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியாது, இந்த பொறுப்பு உன்னுடையதுன்றது அந்த சமர்ப்பணம் இருக்கே அதுதான் அங்கி, அதுதான் சரணாகதி. ஆகையினால இந்த முக்கியமான அங்கியோட சேர்ந்து, பிரதானமான அங்கியோட சேர்ந்து முக்கியமான மூணு அங்கங்களை சொல்றதுனால எப்ப பெருமாள் எம்பெருமான்களை மங்களாதாசனம் பண்ணும் பொழுதும் இந்த பாசுரத்தை சொல்லி, இந்த பாசுரத்தை ஸ்தோத்திரம் பண்ணி பெருமாளை மங்களாசனம் பண்றதுன்றது ரொம்ப சிறப்பு அப்படின்றது அடியன் திருத்தக்குமார் சாதிக்கிற விஷயம். அதனால இந்த பாசுரத்தை நீ சொல்லணும்னு அடியன இந்த சபைக்காரா நியமனம் பண்ணச்சே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நமக்கு ரொம்ப திருப்தியான பாசுரம் கிடைச்சது அப்படின்னு இந்த நியமனத்தை அடியனுக்கிட்ட இந்த சபையாருக்கு அடியனுடைய அனந்த கோடி தன்யவாதங்களை சமர்ப்பிச்சுண்டு, இந்த உபன்யாசத்தை நீ சவணம் பண்ணவா எல்லாருக்கும் அவாவாளுடைய அபேட்சிதங்கள் இறைவாணி தாராய் பறையின ஆண்டாள் சொன்ன ரீதியில அவாவாளுடைய அபேட்சிதங்கள் எல்லாத்தையும் கோதானாச்சியார் சமேதரான ஸ்ரீ ரங்கமன்னார் பூர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு முடிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.